வாயை தேடி வாசல் பார்த்து நானும் வரும் இந்த நேரம் என்னை நீயும் யாரோ என்று பார்த்திடாதே அது சாபம் உறக்கமே இல்ல கண்ணிலே நான் கிடக்கணும் உன் அன்பிலே என் ஜீவன் வாழும் உயிரை உணவாக்கி எனக்கு நீ ஊட்ட வாசல் தாண்டி தெருவிலும் எங்கும் தேடிதான் நானும் இல்லாம போனேனே நினைச்சு அழுதியா நெஞ்சோடுதான் நிறைய நான் தந்தேனே வலிய கண்களும் என் சொந்த தாயே கிடைச்சது என் ஜீவன் வா.